श्रीमान वेंकटनाथ आर्य कविताय केसरी वेदांताचार्य वर्यो मे सन्निधर्तां सदा हृदि ज्ञानानंदमयं देवं निर्मलस्फटिकाकृतिं आधारं सर्वविद्यानां हयग्रीवमुपास्महे प्रपत्येतं गिरिं प्रायः श्रीनिवासानुकंपया चुसार श्रवन्त्येव यन्मूर्त्या सर्करहितं विगाहे तीर्थबगुलां शीतलां गुरुसंततिं श्रीनिवासदयाम्भोधि परीवाह परंपरां சிவபதியான பகவான் அவதாரம் திருவேங்கடமுடியானாக அவதாரம் பண்ணதே நமக்கெல்லாம் தயை அனுகிரகம் பண்ணதான் அப்படின்னு பார்த்தோம். முதல் முதல்ல பூமியில அர்ச்சாவதாரம் பண்ணது திருவேங்கடமுடியான் தான். பூமிக்கு வந்து நமக்கு அனுகிரகம் பண்றது முதல் அர்ச்சாவதார மூர்த்தி திருவேங்கடமுடியான் தான். அதுல போன வாரம் நம்ம வந்து ஆச்சாரியர் அனுகிரகம் எல்லாம் பார்த்தோம். எப்படி எதிபதி யாமுன பிரபுதையா பிரதயந்தி தயன்னு நம்ம சரணாகதி மார்க்கத்தை பிரபத்தி மார்க்கத்தை நம்ம வந்து பாஷ்யக்கார் ஆள வந்தார்லாம் நமக்கு காட்டி கொடுத்தா, எப்படி ஆள வந்தார் வந்து பக்தி யோக இனிமேது அங்க வந்து அனந்தபுரம் பெருமாளுடைய அனுகிரகம் இனிமேது இங்க கலியுகத்துல இருக்கிறவாளுக்கு பக்தி யோகம்லாம் பண்றது ரொம்ப கஷ்டம், அது அனுஷ்டானத்துல கொண்டு வர்றது ரொம்ப கஷ்டமாக இருக்கச்ச பிரபத்தியே உபாயமாக இருக்கட்டும் அப்படின்னு அவர் பண்ண அனுகிரகம் தான் நமக்கு. இப்போ இந்த 60வது ஸ்லோகத்துல தயாஸ்தகத்துல சுவாமி இங்க வந்து பிரபத்தியே பண்றார். எப்படி நம்மாழ்வார் திருவாய்மொழியில் அகலகிலே நிறையும் என்று அலர்மேல் மங்கை உரைமார்பா நிகரில் புகழாம் உலகம் மூன்றுடையாய் என்னை ஆழ்வானே நிகரில் அமரர் முனிக்கணங்கள் விரும்பும் திருவேங்கடத்தானே புகழும் இல்லா அடியேன் உன் அடிக்கீழ் அமர்ந்து புகுந்தேனே அப்படின்னு திருவாய்மொழியில பிரபத்தி அப்படின்றது பண்ணது பார்த்தா திருவேங்கடமுடியானுக்கு தான். ஏன்னா அங்க அகலகிலே நிறையும் என்று தாயார் பெருமாள் அங்க பிரியவே இல்லை, தன்னுடைய வக்ஷஸ்தலத்திலேயே எப்பொழுதும் இருக்கிறதுனால அங்க பிராட்டிய முன்னிட்டு பெருமாளுக்கு அங்க பிரபத்தி பண்ற. அதே போலதான் சுவாமி தேசிகனும் அங்க பிரபத்தி மார்க்கத்தினுடைய வசத்தியை சொல்லிட்டு வந்துட்டு பிரபத்தினால எப்படி ஒரு பெருமாளுடைய தயை சொல்லிட்டு வரும்பொழுது தயினாலதான் நம்மளுக்கு வந்து பிரபத்தி அப்படின்னா என்னன்னே தெரியும். அதுக்கப்புறம் ஒவ்வொரு சாஸ்திரமும் பெருமாள் குடுத்துட்டு வந்தேர், அதுக்கப்புறம் நமக்கு பிரபத்தி பண்ண ஆச்சாரியனை காட்டிட்டு வந்தேர் அப்படின்னு சொல்லி பிரபத்தியோட வசத்தியெல்லாம் சொல்லிட்டு வந்த சுவாமி தேசிகன் இங்க 60வது ஸ்லோகத்திலே திருவேங்கடமுடியானுடைய தயைக்கிட்டே பிரபத்தி பண்றேர். அப்போ அந்த தயா குணத்துக்கான சில ஆச்சரியமான விசேஷங்களை சொல்றேர். மிருது ஹிருதயே தயே மிருதிதகா மஹிதே மஹிதே மிருத விபுதே புதேஷு பிததாத் மதுரே மதுரே ருஷகிரி சார்வபௌமதயிதே மயிதே மஹதீம் பவுக நிதே நிதேஹி பவமூல ஹராம் லஹரிம் அப்படின்னு எட்டு விசேஷணத்தை இங்க சுவாமி தேசிகன் தயை சொல்றார். அந்த எட்டு விசேஷங்கள் இல்லைன்னா நம்ம என்னதான் சரணாகதி பண்ணாலும் கஷ்டம்தான். அந்த தயைக்கு அப்பேற்பட்ட அந்த குணங்கள் இருக்கிறதுனால மிருது ஹிருதயேதயே மிருதுவான ஹிருதயமாம். அப்ப மிருதுவான ஹிருதயம் இல்ல, இப்ப பண்ண முடியாது நாளைக்கு வா அப்படின்னு சொல்லிட்டா ரொம்ப கஷ்டம். நீதான் பாவம் பண்ணியே அப்படின்னு சொன்னா என்ன பண்றது? அப்போ பெருமாளுக்கு முதல்ல என்னன்னா மிருது ஹிருதயே இதுக்கு எதனால அப்பேற்பட்ட மிருது ஹிருதயம் எதனாலன்னா தயாதேவினால. இந்த குணங்கள்லாம் பகவானுக்கு இருக்கிறதுக்கு காரணமே தயினாலேன்னு சொல்லிட்டு வரு. தயே அப்படின்னு தயாதேவியே மிருதிதகா மஹிதே மஹிதே காமத்தை ஜெயித்தவர்களுக்கு ஆசையை அந்த ஆசைகள் எல்லாம் லௌகீக விஷயத்துல விட்டவர்களுக்கு அவளுக்கு ஹிதம் பண்றதே குணமாக இருக்கு. திருத்த விபுதே புதேஷு அப்படிங்கும் பொழுது ஞானிகள் தேவர்கள் எல்லாம் தரிப்பவர்கள். அந்த ஞானிகள் தேவர்கள் எல்லாம் எதுக்கு இங்க இருக்கா தேவர்கள் இத்தனை பேர் அப்படின்னா பகவான் தான் நியமிச்சு வச்சிருக்கே இல்லையா தயை அப்படின்ற காரணத்தினாலதான். புதேஷு விததா மதுரே மதுரே அப்படின்னு பண்டிதர்கள் ஆச்சாரியர்கள் அவளுக்கு தயாதேவியே பொறுப்பு, அவளுக்கு அந்த பொறுப்பு கொடுத்திருக்காளாம் அந்த தயை. அவளும் அந்த தயையோட தன்னுடைய சிஷ்யால கர சேர்க்கறதுக்கு அப்படின்னு. அப்பேற்பட்ட தயனா அந்த விஷகிரி சார்வபௌம தயிதே பிரியமான நாயகி பகவானுக்கு விஷகிரி சார்வபௌமன் விஷகிரியில இருக்கிற திருவேங்கடமுடையான் அவளுக்கு சார்வபூமியாக இந்த தயாதேவி பட்ட மகிழ்ச்சியாக இருக்கா. தயிதே மகதீம் பவுக நிதே நிதேஹி பவமூல ஹராம் லஹரிம் அப்படின்னு இப்பேற்பட்ட குணங்கள் உள்ள தயாதேவியே மங்களக்களுக்கெல்லாம் மங்களம் ஆக பவுக நிதே நிதேகி எல்லா மங்களுக்கும் சேர்ப்பிடமாக இருக்கிற மங்களமாக இருக்கிற தயாதேவியே பவமூல ஹராம் லஹரிம் அப்படின்னு இந்த புண்ணிய பாவங்கள் அப்படின்னு எல்லாத்தையும் ஒரே அடியாக எல்லாத்தையும் நம்ம கிட்டே இருந்து நீக்கணும்னா ஒரு பிரவாகமாக வந்து அடிச்சுட்டு போனாதான் உண்டான். ஒரு பெரிய மரம், அந்த காலத்து பெரிய மரம் இருந்ததுன்னா அது என்ன பண்ணாலும் கீழே விழாது. அது யானையே வந்து தள்ளினா கூட மேலே இருக்கிற மரம் மட்டும் உடையுமே தவிர கீழே இருக்க வேரோட ஒரு மரம் சாயம்னா அது எதனால முடியும்னா ஒரு பிரவாகமாக ஒரு சமுத்திரம் இல்ல ஒரு நதியோ ஒரு புயல்ல அடிச்சுட்டு வந்தா அப்ப அது வேரோட சாஞ்சிரமாம். அதனால பெரிய பெரிய யானையாலேயே முடியாத சாதனை கூட ஒரு பிரவாகம் அதனால பண்ண முடியறதுனால தயைன்ற பிரவாகம் வந்து என்னுடைய இந்த சம்சாரத்தை போக்குக அப்படின்னு இந்த இடத்துல சரணாகத்திய சுவாமி தேசிகன் நீங்க பண்ற. அதுல எட்டு ஆச்சரியமான குணங்கள் சொல்லும் பொழுது மிருது ஹிருதயே அப்படின்னு, மிருதுவான ஹிருதயம் அப்படின்னு. இந்த தயாதேவி நம்ம வந்து சரணாகதி பண்றோம்னா பகவான் வந்து உடனே அந்த சரணாகதி ஏத்துக்கிறான். நம்ம போய் சில பேர்கிட்ட ஒருத்தர் கிட்ட போய் நம்ம ஏதாவது ஒரு அவசரம் வேணும் அப்படின்னா அவளால அதை பண்ண முடியுமா, அவ பண்ணுவாளா, அவளுக்கு அந்த நல்ல மனசு இருக்கான்னு பாக்கணும். என்னதான் துட்டு இருந்தா கூட அவளை போய் கேட்டா டக்குன்னு கொடுத்துருவாள, கொடுக்க முடியாதுன்னுவா. சில பேர் நாளைக்கு வா பாக்கலாம், அடுத்த மாசம் வா பாக்கலாம் அப்படின்வா. அப்படிலாம் இல்லாம என்னைக்கு சரணாகதி பண்ணாலும் அன்னைக்கே பகவான் அந்த சரணாகதியை ஏத்துக்கிறார். அதுதான் பகவானுடைய தயை. அப்புறம் மிருதுதகா மஹிதே மஹிதேன்னு அங்க வந்து ஹிதத்தை பண்றார் அப்படின்னு. மிருதுதகா மஹிதே மஹிதே அப்படின்னு இந்த ஆசைகளை விட்டவர்களுக்கு, காமத்தை ஜெயிக்கிறவர்களுக்கு ஹிதத்தை பண்றேர் அப்படின்னு. அப்படின்னா ஹிதம் அப்படின்னு நீங்க எடுக்கும் பொழுது என்னன்னா நமக்கு என்ன வேண்டும்னு நமக்கு தெரியல. சரணாகதி பண்ணிட்டு பகவான் கிட்ட நம்ம என்ன வேண்டிக்கணும்னா உம்மிடம் நான் உன்னுடையவன், நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னுதான். ஹிதம், நீர் எனக்கு ஹிதம் பண்ணு, எதுக்கு எது நல்லதோ நீரே அது எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு. ஒரு குழந்தை இருக்குன்னா அவளுக்கு என்ன வேணும் அப்படின்னு தெரியல. அம்மா அப்பாவே எப்படி அவ ஒரு அம்மா அப்பா இருந்துட்டா எப்படி அந்த குழந்தைய அவளே பார்த்து பார்த்து எந்த வயசுல அவனை படிக்க வைக்கணும், எப்ப கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு எல்லாம் அவளே பண்ணிடுவா. அவ கூட இருந்தாலே நம்மளுக்கு போதும், அதுவே பெரிய வரன் போல. பகவான் கிட்டயே எல்லாத்தையும் ஒப்படைச்சு பரசமர்ப்பணம் பண்ண உன்ன, எமக்கு எது நல்லதோ நீர் அதே ஹிதமாக பண்ணணும் அப்படின்னு அவர்கிட்டயே வேண்டிக்கணும். அதுதான் தயாதேவி வந்து அந்த ஹிதத்தை பண்ணக்கூடியவளாக பகவானை ஆக்குகிறாள் அப்படின்னு. திருத விபுதே புதேஷு அப்படின்னு இந்த தேவர்கள் எல்லாரையும் பகவான் படைச்சிருக்காரு. இப்போ வெளிநாட்டுல போய் மதங்கள்ல பார்த்தேன்னா ஒரே ஒரு கடவுள் தான் அப்படின்னு சொல்றான். ஆனா பாரத தேசத்துல பார்த்தா எவ்வளவோ தேவதைகள், சில பேர் அந்தந்த தேவதைகள் தான் பெருமாள் அப்படின்னு எல்லாரும் போய் சேவிக்கிறா அப்படின்னா அத்தனை தேவதைகளா அப்படின்னா ஒரே ஒரு சாட்சாத் பகவான் எம்பெருமான் தான். ஆனால் அவர்தான் அத்தனை தேவதைகளும் படைக்கிறார். அந்தந்த தேவதைகளுக்கு சில சக்திகள் கொடுக்கிறார் அதுன்னு அவளை போய் வேண்டிக்கிறவாளுக்கு அந்த தேவதையால இதெல்லாம் கொடுக்க முடியும் அப்படின்னு அதை கொடுக்கக்கூடிய சக்தியும் பகவான் கொடுக்கிறார். ஏன் இப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஆசை இருக்கும் இல்லையா. எல்லாருக்கும் அதே மாதிரி ஒரு ஆசை இருக்காது. நம்ம வந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களே பார்த்தா சில பேர் ரங்கநாதனையே வசத்தியா சொல்லுவா, சில பேர் திருவேங்கட முடியானே வசத்தியா சொல்லுவா. அவளுக்கு அந்தந்த பெருமாள் மேல ஒரு பயங்கரமான பிரீத்தி வந்துடும். அந்த மாதிரி சில பேருக்கு வந்து முருகனா சேவிக்கணும்னு பாக்குறா, இந்திரனா சேவிக்கணும்னு பாக்குறா. அந்த மாதிரி இருக்கிறவாள் எல்லாருக்கும் அவாவா ஆசைக்கு தகுந்த மாதிரி அத்தனை பேரும் அத்தனை தேவதையும் படைத்தவன் பகவான் தான். அது எத்தனையுமே தயினாலதான். அதுக்கப்புறம் அவ அந்தந்த பூஜை பண்ண பண்ண பண்ண அவளுக்கு அந்த விவேகம் வந்து ஒரு நாள் அவளுக்கு புரிய வச்சு நல்ல ஆச்சாரியனை கொடுத்து அவரை சம்ரட்சிச்சு அங்கேருந்து அவரை பிரபத்தி பண்ண வச்சு அவர் கூட்டுக்கிறார். அதனால அத்தனை தேவதைகளும் படைத்தது பகவான் தான். அதனால நம்ம வந்து எந்த தேவதையா இருந்தாலும் சாக்ஷாத் அவளுக்கு அந்தர்யாமியான பகவானே அப்படின்னு நினைச்சுதான் நம்ம வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும். அதுக்கப்புறம் வித்தத்தாத் மதுரே மதுரே அப்படின்னு ஆச்சாரியர்கள் நமக்கு கொடுத்தார் அப்படின்னா தயாதேவி வந்து தன்னுடைய பொறுப்பை வந்து ஆச்சாரியர்களுக்கும் மகான்களுக்குமே அந்த பொறுப்பை கொடுக்கறாளாம். இப்ப நம்ம வந்து நம்மளால பூர்த்தியா பண்ணா இவா மூலமாக பண்ணணும் அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா அந்த பிரிச்சு தரான். அப்பேற்பட்ட தயாதேவியுடைய அனுகிரகம் தான் ஆச்சாரியன் அப்படின்னாலே பகவானுடைய தயை தான். எப்பயுமே பார்த்தனா துருவனுடைய சரித்திரம் எடுத்து பார்த்தேன்னா துருவனுடைய சரித்திரம்ல வந்து அவர் வந்து பெருமாளை சாட்சாத்காரம் பண்ணணும் அப்படின்னு கிளம்பிட்டார். அவன் அம்மா சொல்றா உங்க வந்து நீ காட்டுக்கு போய் பெருமாளை தரிசனம் பண்ணு, சாட்சாத்காரம் பண்ணு, அப்பதான் உனக்கு உன்னுடைய ஆசை நிறைவேறும் அப்படின்னு. அப்ப அது குழந்தை, ஆனா அவருக்கு எதுவுமே தெரியாது. அப்ப அக்ஷராபியாசம் ஆச்சோ இல்லையோன்னு கூட தெரியாது. ஆனா காட்டுக்கு போறேன், பெருமாளை நான் எப்படியாவது சாட்சாத்காரம் பண்ண போறேன்னு போறதுனால அந்த மனசு அந்த விசுவாசம் அது பெருமாள் மேல இருக்கிற பக்தினால பெருமாளே ஆச்சாரியரை அனுப்புறேன். அப்போ அந்த தை அந்த கருணை தானே. அந்த இடத்துல நாரதர் அனுப்பிச்சு நாரதர் மூலமாக உபதேசம் பண்ணி எப்படி வந்து தபசு பண்ணணும் அப்படின்னு சொல்லி கொடுக்குறது. அதனால நம்மளுக்கு எதுவுமே ஒரு முதல்ல ஒரு ஆசை வரணும், பெருமாளுக்கு கைங்கரியம் பண்ணணும் அப்படின்னு. அந்த ஆசை வந்துருச்சுன்னா பெருமாள் அந்த தயாதேவி பெருமாள் மூலமாக எப்படியோ நமக்கு அனுகிரகம் பண்ணி அந்த கைங்கரியத்தை கொடுத்துருவா அப்படின்னு. அந்த ஆச்சாரியர்களை நமக்கு எப்போ எப்போ இந்த விஷயம் நம்ம படிக்கணும் அப்படின்னு நமக்கு ஆசை வந்தாலே போறோம், எனக்கு சொல்லிக் கொடுக்க யாருமே இல்லை அப்படின்னு நினைக்க வேணாம், ஹரிகிரக ஸ்தோத்திரம் நம்ம படிக்கணும், நம்மளுக்கு அர்த்தம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது அந்த எண்ணம் நமக்கு வந்தாலே ஏதோ ஒரு மூலமாக நம்ம ஏதோ பண்ணிட்டு இருப்போம். திடீர்னு பார்த்தா யூடியூப்ல ஒரு நாள் நமக்கு வந்து ஹரிகிரக ஸ்தோத்திர உபன்யாசம்னு வரும், எதிர்ச்சியா அது வரும். அப்படி அது பெருமாளுடைய அனுகிரகம் தான். அப்படி ஆச்சாரியர்களை பெருமாளே நமக்கு அனுகிரகம் பண்றதுனால தயாதேவி அந்த பொறுப்பு ஆச்சாரியர்களுக்கு கொடுக்குறா அப்படின்னு. அதே மாதிரி ஹிதம்னு பார்த்தா நம்ம ரெண்டாவது பார்த்தோம் ஹிதம் அப்படின்னு. இங்க வந்து விபீஷணாழ்வார் இருக்கு, விபீஷணாழ்வார் வந்து தன்னுடைய எல்லா சக்கலத்தையும் விட்டுட்டு, ராஜ்யத்தை விட்டுட்டு, லங்கையை விட்டுட்டு, தன்னுடைய மனைவி தன்னுடைய பசங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு அவர் வந்து ராமர் கிட்ட வந்து எனக்கு இந்த லங்கை எதுவுமே வேணாம் அப்படின்னு, உம்முடே இருக்கணும் அப்படின்னு சரணாகதி பண்ணிட்டு, எதுவுமே வேணாம் அப்படின்னு அந்த இடத்துல அவருடைய தன்னுடைய இந்திரியங்கள் எல்லாம் அந்த ஆசைகள் எல்லாத்தையும் விட்டு பகவான் கிட்ட வந்ததுனால கடைசியில பகவான் என்ன பண்றாருன்னா, ராம ராவண யுத்தம் ஆன பிறகு ராவணனை ஜெயிச்ச பிறகு அந்த லங்கையவே விபீஷணனுக்கு தெரியுது. அப்ப எது வானான்னு சொன்னா, அவர் வானான்னு சொன்னார், ஆனா இப்ப வந்து அவர் லங்கைக்கு ராஜாவாக்குறாரே அப்ப ஏத்துக்கிறாரே அப்படின்னா, இது பகவான் கொடுத்த கைங்கரியமா ஏத்துக்கிறார், தன்னை ராஜ்ய பதவியாக அவர் ஏத்துக்கல. முதல்ல வந்து எதுவுமே வேணான்னு வந்தார், இப்ப வந்து இந்த மக்களுக்கு யார், ராவணன் போனதுக்கு அப்புறம் அந்த மக்களுக்கு ஒரு ராஜா இல்லைன்னா ரொம்ப கஷ்டம் தானே, அப்ப யார், நீதான் இருந்து இதை பொறுப்பா அவளை பாத்துக்கணும் அப்படின்னு சொல்லும் பொழுது பகவான் கட்டளை, இது பகவான் கொடுத்த கைங்கரியம் அப்படின்னு அது கைங்கரியமாக இங்க இந்த இடத்துல ஏத்துக்கிறாரே தவிர, தன்னை ஒரு ராஜாவா நினைச்சோ லங்காதிபதியாக நினைச்சோ அவர் அதை ஏத்துக்கல. அந்த மாதிரி பகவானுக்கு தெரியும் யாருக்கு என்ன ஹிதம் பண்ணணும்னு. அது மட்டும் இல்ல, ராஜ்யத்தை மட்டும் கொடுக்கல, தன்னுடைய குலதெய்வமான பிரணவாக்கார விமானத்தோடு ரங்கநாதரியே அவருக்கு தெரியும், அதுதான் ஹிதம். ஏன்னா அந்த இடத்துல விபீஷன் எதுவுமே கேட்கல, சரணாகதி பண்றான் உம்மோட இருக்கணும்னு சொல்றதே தவிர, எனக்கு இது வேணும், என்ன திருப்பி நீர் வந்து ராவணனை ஜெயிச்சு என்ன ராஜா வாக்கிடு அப்படின்றது எதுவுமே அவர் கேட்கல. ஏன்னா அவருக்கு தெரியும் பகவான் கிட்ட போய் சேர்ந்துடலாம், பகவான் நம்மளுக்கு என்ன ஹிதம் பண்ணுவான் அப்படின்னு. அப்போ அந்த தன்னுடைய குலதெய்வமான ரங்கநாதரே தரு, அதுக்கப்புறம் ரங்கநாதர் அதுக்கப்புறம் ஸ்ரீரங்கத்திலேயே இருந்தா கூட அவர் என்ன சொல்றாருன்னா, ராத்திரி ராத்திரி உம்முடைய திசையிலேயே பார்த்து, அந்த தட்சிண திசையிலேயே பார்த்து, உம்முடைய ராத்திரி உம்முடைய வருகைக்காக நான் காத்திருப்பேன் அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. அப்படின்னா தினமும் விபீஷணன் இன்னைக்கும் வந்து பெருமாளுக்கு கைங்கரியம் பண்றார் அப்படின்னா அது எப்பேற்பட்ட பாக்கியம். அதனால பெருமாளுக்கு நம்ம ஒப்படைச்சிடணுமே தவிர, அவர் நம்மளுக்கு என்ன ஹிதம் பண்ணணுமோ அவர் பண்ணணும், நம்ம கேட்கறதே கூடாது நமக்கு எனக்கு இது பண்ணு அது பண்ணு அப்படின்றதே நமக்கு வேண்டாம். ஏன்னா நமக்கு எது நல்லதுன்றது நமக்கே தெரியாது அப்படின்னு. அதே மாதிரி ஆச்சாரியர்களுடைய கைங்கரியம் பார்த்தோம், அப்பேற்பட்ட விஷகிரி சார்வ பௌம தயித்தே, அப்பேற்பட்ட விஷகிரி நாதனுடைய சார்வபூமியாக இருக்கிற தாயார், அப்பேற்பட்ட தயாதேவி இருக்கும் பொழுது எனக்கு என்ன அப்படின்னு இந்த சம்சாரத்தை போக்க வேண்டும் அப்படின்னு. சம்சாரத்தை போக்க வேண்டும் அப்படின்னா நம்மளுடைய புண்ணிய பாபங்களை வேரோட கொஞ்சம் ஒன்னு கொஞ்சம் ஒரு புண்ணியமோ பாபமோ விட்டிருந்தா கூட நம்மளுக்கு மோட்சம்ன்றது கிடையாது, வேரோட போகணும்னா பிரவாகமாக வந்து அடிச்சுண்டாதான் உண்டுன்னு பவமூல ஹராம் லஹரின் அப்படின்னு இங்க வந்து தயாதேவி பிரவாகமாக வந்து என்னுடைய புண்ணிய பாபங்களை போக்கி இந்த சம்சாரத்தை போக்கி பகவானிடத்தில் என்னை சேர்த்துக்க வேண்டும் அப்படின்ற அற்புதமான இந்த ஸ்லோகம். இதுக்கு அடுத்தது 60-61 வரைக்கும் சரணாகதி பண்ணியாச்சு. அப்போ சரணாகதி பண்ணதற்கு பின்பு பெருமாள் என்ன கொடுக்கிறார் அப்படின்னு நம்ம பார்க்கணும். சரணாகதி பண்ணிட்டோம், அப்ப சரணாகதி பண்ண உடனேவே மோட்சமா அப்படின்னா, நம்ம ஆச்சாரியர்கள் நம்மளுக்கு பண்ணும்பொழுது தேகாவசானே முக்தி சார் அப்படின்னு சொல்லிதான் பெருமாள் கிட்ட இவருக்கு மோட்சம், இவருக்கு என்னைக்கு இந்த ஆத்மா இந்த பிராணம் அப்படின்றது இந்த உடம்ப விட்டு பிரியறதோ அன்னைக்கு இவருக்கு மோட்சம் கொடுக்கும் இதே ஜென்மாவில அப்படின்னு சொல்லிதான் சரணாகதி பண்றான். இன்னைக்கே மோட்சம் அப்படின்னா யாரு, இன்னைக்கு போய் யாருமே பரிநியாசம் பண்ணிக்க மாட்டான், அப்படியும் பண்ணலாம் இன்னைக்கே அந்த அப்பேற்பட்ட ஆச்சாரியர்கள் அந்த அனுஷ்டானம் இருந்தா இன்னைக்கே என்னுடைய சகல அந்த கர்மாவும் முடிச்சாச்சு, இனிமேல் நீர் உம்முடைய திருவடியில சேர்த்துக்கிறோம்னா அப்பேற்பட்ட அந்த அனுஷ்டானம் இருந்தா பகவான் அன்னைக்கே கூட சேர்த்துப்பேர். ஆனாலும் எல்லாரும் கேட்கறது தேகாவசானத்தில் நம்ம பிராணம் போகும் பொழுது. அப்ப அது வரைக்கும் என்ன, இப்ப நான் போய் ஒருத்தர் கிட்ட சரணாகதி பண்ணி எனக்கு இது வேணும்னு கேக்குறேன், சரி இன்னொரு 2 வருஷத்துல தரேன் அப்படின்னு சொன்னா, அப்ப சரணாகதி பண்ணதுக்கு 2 வருஷம் கழிச்சுதான் பலனா அப்படின்னா இல்ல. அப்ப பெருமாள் சரணாகதி பண்ற சமயத்திலே அந்த க்ஷணமே சரணாகதி பண்ணிட்டு இருக்கும் பொழுதுல இருந்தே அவர் வந்து நமக்கு அனுகிரகம் பண்றாரு அப்படின்னு பலனை தந்துடுறாரு. அது என்னென்ன பலன் அப்படின்னு, சரணாகதிக்கு பின்பு என்னென்ன பலன் அப்படின்றத நம்ம அடுத்த ஸ்லோகத்துல எல்லாம் பார்த்துட்டு வரப்போறோம். அதுல 61வது ஸ்லோகம், அகூபாரை ரேகோதக சமய வைதண்டிகஜ வைஹி அனிர்வாப்யா க்ஷிப்ரம் க்ஷபயிதும் அவித்யாக்யபடபாம் கிருபேத்வம் தத்வாத்ருக் பிரதம ரிஷப்ருத்வீதரபதிஹி ஸ்வரூப த்வைகுண்ய த்விகுண நிஜபிந்து பிரபவசி அப்படின்னு. நம்மளுடைய பாவங்கள் அப்பே எவ்வளவோ ஜென்ம ஜென்மமா நம்ம சேர்த்து வச்ச பாவங்கள் நம்ம இதே பார்த்துருக்கோம் மூட்டை மூட்டையா அப்படின்னு. அத்தனை பாவங்கள் அதை ஒவ்வொன்றத்தையும் அனுபவிக்கணும், புண்ணியத்தை அனுபவிக்கணும்னா நமக்கு பல ஜென்மா வேணும் அப்படின்னு. அப்போ இப்ப சரணாகதி பண்ணிச்ச பகவான் வந்து எப்பேற்பட்ட அனுகிரகம் பண்றாருன்னா, அந்த தேகாவசானத்திலே உனக்கு மோட்சம் தரேன்னு சொல்றதை விட இல்ல, என்னைக்கு நீ சரணாகதி பண்ணியோ அன்னைக்கே அத்தனை ஜென்மாவில நீ பண்ண அத்தனை பாவத்தையும் நான் போக்கிடுறேன். இன்னைக்கு நீ சரணாகதி பண்ணா உம்முடைய பல ஜென்மாக்கள்ல நம்ம பண்ண பாவம் புண்ணியம் எல்லாத்தையும் போக்கி அவர் உடனேவே அந்த சரணாகதியை ஏத்துக்கிறது. ஏன்னா சரணாகதி பண்ண உடனே வேண்டாம் போ அப்படின்னு சொல்லிட்டா அதை முதல்ல ஏத்துக்கிறது தான், அதுவே பெரிய அனுகிரகம். அதனால பர ஸ்வீகாரம் அப்படின்னு நம்ம வந்து பர சமர்ப்பணம் பண்றோம். பகவான் பண்ற முதல் அனுகிரகம் என்னன்னா உடனே அதை ஸ்வீகாரம், முதல்ல அதை ஏத்துக்கிறார். அது ஏத்துக்கிறதே பெரிய அனுகிரகம். ஏத்துன்றது மட்டும் இல்லாம நிர்பரமாக்குறாரு. அப்போ நான் ஒருத்தர் கிட்ட போய் கேட்கிறேன், எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு, நீர் உதவி பண்ணணும் அப்படிங்கிற உதவி பண்றேன்னு அவர் சொன்ன உடனே நம்மளுக்கு அப்படியே ஏதோ ஒரு பெரிய கஷ்டம் தொலகினா மாதிரி இருக்கும் இல்லையா, அதுதான் நிர்பரம். ஒண்ணுமே இல்ல, என்னுடைய பரம் எல்லாத்தையும் பகவான் கிட்டயே சமர்ப்பிச்சுட்டேன், அவர் ஏத்துட்டேர் அப்படின்ன உடனே எனக்கு எந்த பரமும் இல்லாம நிர்பரமா நான் இருக்கேன் அப்படிங்கும் பொழுது, அப்ப உடனே பெருமாள் என்ன பண்றதுனா, அது மட்டும் இல்ல தேகாவசானத்திலே மோட்சம் தந்தாலும் இது வரைக்கும் ஜென்ம ஜென்மாவாக பண்ண பாவங்கள் அத்தனையும் பெருமாள் உடனே போக்கிடுறேர் அப்படின்றதுதான் பெரிய அனுகிரகம். அது எப்படி அப்படின்னு பார்த்தா, நம்மளுடைய பாவமோ எப்பேற்பட்டதுன்னா இந்த சமுத்திரம் மாதிரி இருக்கு. சமுத்திரத்துல திருப்பி திருப்பி திருப்பி மழை பெஞ்சுட்டே இருந்து அது எப்படியோ அது அது சமுத்திரம் வத்துறது அப்படின்றது எங்கேயாவது உண்டா? அது வத்தவே வத்தாது. அது மாதிரி அகூபாரை ரேகோதக சமய வைதண்டி கஜவைஹி அப்படின்னு பகவான் என்ன பண்றாருன்னா பிரளயத்தையே உண்டாக்குறாரு. இவ பல பாவங்கள் பண்ணி எல்லாருமே பாவங்கள் பண்ற சமயத்துல இதுக்கு மேல இவா இருந்தா இன்னும் மோசமா போகும்ன்றது பிரளயத்தை உண்டாக்குறாரு. மகா பிரளயத்தை உண்டாக்கும் பொழுது பிரம்மா பரியந்தம் எல்லாமே பிரளய ஜலத்துல போயிடுறது. அப்படி இருக்கும்பொழுது அப்ப கூட என்னன்னா நம்ம வந்து பகவான்குள்ள போயிடுமே தவிர நம்மளுடைய புண்ணிய பாவம் அப்படிங்கிறது போறதே கிடையாது. அப்ப கூட புண்ணிய பாவம் இருக்கும், அதுக்கு அடுத்த பிரளய சிருஷ்டி உண்டாக்கும் பொழுது பழைய புண்ணிய பாவங்களை மேற்கொண்டுதான் நமக்கு அந்த புது சரீரமோ தரையர். ஆனா இது எதுக்குன்னா, நம்ம அதை கண்டினியூஸா பண்ணிட்டே இருந்தா நம்ம ஒரு ஒன்னு நினைச்சுட்டே இருக்கும்பொழுது நம்ம மனசு மாறாது. கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுத்துட்டு இருந்தா அதுக்கப்புறத்துல இருந்து மாறும். ஆனா பழசா பண்ண பாவத்துல நீ தண்டனை அனுபவிச்சேதான் ஆகணும். அப்போ இங்க அந்த தண்டனை இல்லாத பண்றது. ஆனாலும் அப்பேற்பட்ட பிரளய காலத்திலேயே போகாத புண்ணிய பாவத்தை சரணாகத்தின்னு பண்ணிட்டா அந்த க்ஷணமே அந்த பாவங்களை போக்குறது அப்படின்றது மிக ஆச்சரியமான பெரிய அனுகிரகம். அப்ப சொல்லும் பொழுது பெரியவா என்ன சொல்ற, சுவாமி தேசிகன் என்ன சொல்றாரு, அனிர்வாப்யா க்ஷிப்ரம் ஷபயிது பவித்யாக்கிய படபாம் அப்படின்னு. சமுத்திரத்துல அங்க வந்து சமுத்திர அக்னி அப்படின்னு இருக்கு. நம்ம வயிற்றுல எப்படி ஜாட்டர் அக்னி அப்படின்னு ஒண்ணு இருக்கோ, அது நம்ம சாப்பிட சாப்பிட நமக்கு ஜீரணமாறுது அப்படின்னா உள்ள அந்த ஜாட்டர் அக்னினாலதான். அந்த சமுத்திரத்திலயும் ஒரு அக்னி இருக்காம உள்ள, அது எவ்வளவு ஜலம் வந்தா கூட அதை உள்ள அணையவே அணையாது. அந்த அந்த அக்னி அப்படின்னா அந்த இடத்துல வந்து நம்ம வந்து சூடுன்னு வச்சுக்கலாம். ஏன்னா எவ்வளவு மழை பெய்ஞ்சாலும் சமுத்திரம் மொத்தம் இன்னைக்கு பூமி மொத்தம் சமுத்திரமா இருக்கணுமே ஆல. அப்ப எவ்வளவு சமுத்திரம் பண்ணாலும் ஏதோ ஒண்ணு உள்ள இழுத்துட்டே இருக்கு. அது வந்து ஏன் காரணம் அப்படின்னா உள்ள வந்து அந்த சமுத்திர அக்னின்னு இருக்கு, அது வந்து அணையவே அணையாது. அது வந்து எப்பேற்பட்ட இது சுபான் வந்தாலும் அது உள்ள அது அது அப்படியே இருக்குமோ அந்த மாதிரி நம்மளுடைய புண்ணிய பாவங்கள்ன்றது எப்பேற்பட்ட பிரளயம் வந்தா கூட, பூர்த்தி பிரளயம் மகா பிரளயமே வந்தா கூட நம்மளுடைய புண்ணிய பாவங்கள் நம்ம கிட்டேருந்து போகாது, அப்படியே தான் இருக்கும். அதையும் அந்த பாவ புண்ணியமும் போக்குறதுன்னா அப்ப சரணாகதி தவிர வேற வழியே இல்லை அப்படின்னு, அப்பேற்பட்ட ஜாட்ட அந்த சமுத்திர அக்னி போல நான் பண்ணி வச்ச பாவங்கள் இருக்கும் பொழுது கிருபே துவம் கிருபையே தயாதேவியே சத்தாதிருக்கு அப்படின்னு, அப்படிப்பட்ட பெருசா இருக்கிற நீ வந்து எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படிங்கிற. இங்க வந்து அந்த எப்படி இருக்குன்னா, அந்த ஜாட்டராக்னியே அணைக்கக்கூடிய ஏதாவது ஒன்று இருக்கா அப்படின்னா அது அதுக்கு அதுக்கும் மேல ஒரு ஜலம் வேணும் இல்லையா? அந்த மாதிரி இந்த பிரளய காலத்திலேயே போகாத பாவம் போறதுக்கு அதை விட பெருசு என்னன்னா, இங்க வந்து சொல்றேன் ஸ்வரூப த்வைகுண்யா, பகவானுடைய ஸ்வரூபம் அந்த பகவானுடைய திருமேனி, அந்த திருமேனிக்கும் த்விகுண அப்படின்னு போடுறேன், அதுக்கும் ரெண்டு மடங்கு மூணு மடங்கு பெருசு எதுன்னா பகவானுடைய ஒரு சொட்டு தயை அப்படின்னு, நிஜபிந்து பிரபவசி அப்படின்னு ஆச்சரியமா இங்க சொல்றேன். எப்படி வந்து சூழ்ந்தகன் நான் துய்யா அப்படின்ற நம்மாழ்வார் பாசுரத்துல சொல்லும் பொழுது சொல்றாரு, உலகத்திலேயே பெருசு எதுன்னா இந்த பிரகிருதி மண்டலம், அதுக்கும் மேல பெருசு எது அப்படின்னா முக்தாத்மாவுடைய ஞானம். அவ வந்து சர்வஜ்ஞர்கள், பேர்பட்ட ஞானம் உடையவா அவளுக்கு தெரியாத ஒண்ணு இல்லை. அதனால இந்த பிரகிருதி மண்டலத்துடைய அது ஞானம் பெருசு. அதை விட பெருசு எதுன்னா பகவானுடைய ஸ்வரூபம் அப்படிங்கிற திருமேனி அப்படிங்கிற அந்த மாதிரி பகவான் சுவாமி தேசிய பகவானுடைய திருமேனி அந்த தயைய வந்து அப்பேற்பட்ட அந்த பிரளய காலத்திலும் இருக்கிற புண்ணிய பாவத்தை அழிக்கணும்னா அதுக்கும் மேலான ஒரு தயை வேணும் இல்லையா, அது வந்து பெருமாளுடைய திருமேனி. ஆனா பெருமாளுடைய திருமேனிக்கும் ரெண்டு ரெண்டு நாலு மடங்கு ஸ்வரூப துவை குண்ய, குண்யன்னு சொல்லும்பொழுது ரெண்டு மடங்கு, த்ரிகுண அப்படின்னு அதை விட ரெண்டு மடங்கு, நாலு மடங்கு பெருசான பகவானுடைய தயை எப்படின்னா ஒரு பிந்து பிரபவசிங்கிறது. பெருமாளுடைய நாலு மடங்கு பெருசா ஒரு சொட்டு தயை அப்படின்னா தயையே ஒரு சமுத்திரம் அப்படிங்கும் பொழுது பெருமாளுடைய கருணை எப்பேற்பட்ட சமுத்திரம், அந்த சமுத்திரம் தான் வந்து நம்மளுடைய புண்ணிய பாவத்தை அந்த ஜாட் எப்படி நமக்கு சமுத்திர அக்னி போல இருக்கோ அந்த மாதிரி இருந்து அதை அழிக்கணும் அப்படின்னு அந்த முதல் முதல்ல நம்ம வந்து பிரபத்தி பண்ண உடனே பகவான் பண்ற பெரிய கருணை எதுன்னா உடனே அந்த சரணாகத்தியை ஏத்துக்கிறது. அதுக்கு அடுத்தது உடனே அந்த க்ஷணமே நம்ம பண்ண பல ஜென்மகள் பாவங்களை அன்னி வரைக்கும் எல்லாத்தையும் பெருமாள் எடுத்துடுறார் அப்படின்றத இந்த ஸ்லோகத்துல சுவாமி தேசிக்க நீங்க மங்களாசாசனம் வந்து தயாதேவியுடைய அப்பேற்பட்ட பெருமை அப்படின்னு அந்த ஒரு பொட்டு ஒரு பிந்து அந்த தயை பெருமாளுக்கு நாலு மடங்கு வசதி அப்படின்னு சொல்லும் பொழுது அப்ப தயையுடைய பூர்த்தி தயையுடைய கருணை எவ்வளோ அப்படின்றது நம்ம வந்து எப்பேற்பட்ட அனுகிரகம் அப்படின்றத யோசிச்சு பாக்கணும். இதுக்கு அடுத்த கேள்வி என்ன வருதுன்னா, சரி இது வரைக்கும் பாவம் பண்ணிட்டோம் அப்போ அதெல்லாம் பெருமாள் நீக்கிட்டே அப்படிங்கிறோம், சரி அப்ப சரணாகதி பண்ண உடனே எப்ப இன்னைக்கு எனக்கு பிராணம் போறதோ, இப்போ அடியன் இன்னைக்கு சரணாகதி பண்ணேன்னா இன்னிலிருந்து நம்ம கடைசி காலம் வரைக்கும் பண்ண அப்ப பண்ற புண்ணிய பாவங்கள் என்ன ஆகும் அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா. அதுக்குமே இங்க சுவாமி தேசிகன் அதுவும் தயாதேவி வந்து அந்த சமயத்துல பண்ற நம்ம புண்ணிய பாவங்கள் நம்ம அனுபவிச்சேதான் ஆகும். நம்ம பண்ற பாவங்களுக்கு பகவான் கண்டிப்பா இனிமேல் பண்ற பாவங்கள், ஏன்னா மோக்ஷம் சத்தியம் அது சொல்லிட்டு தேகாவசானே முக்தி சார் முக்தி கொடுக்கிறேன் அப்படின்னு. ஆனா என்னன்னா அதுக்கப்புறம் பண்ண போற பாவத்துக்கு அதை அனுபவிச்சேதான் ஆனும், அது நம்ம பூமியிலேயே இருந்து அனுபவிப்போம் பல கஷ்டங்கள்னால. ஆனா அந்த கஷ்டங்களுமே எப்படின்னா பெரிய கஷ்டமா இருக்காது, பகவான் வந்து கருணையோட அதை வந்து மாத்தி சின்ன கஷ்டமா கொடுப்பான் அப்படின்னு சொல்றதுதான் இந்த ஸ்லோகம். யார் ஒருத்தன் சரணாகதி பண்ணானோ அதுக்கப்புறம் அவனுக்கு வர கஷ்டங்கள் அப்படின்றது பார்த்தா அவன் பண்ண பாவத்துக்கு சமமான கஷ்டங்கள் தண்டனை இல்ல. இன்னைக்கு நம்ம பண்ண தண்டனைக்கு நம்ம இங்க எழுந்து எங்கேயோ கீழே விழுந்து பெருசா அடிபட்டுருக்கணும், ஆனா பாத்ரூம்ல வழுக்கி விழுந்து சின்ன அடிபடும், அது தண்டனை தான். ஆனா பெருமாள் என்ன பண்ற தயையோட அங்கு அனுகிரகம் பண்றேர் அப்படின்னு விவித்சாவேதாஹலி விகம பரிசுத்தே பிஹிருதயே பட்டு பிரத்யாகார பிரபுதி புடபாக பிரச்சகிதாக நமந்தஸ்துவா நாராயண சிகரி கூட்டஸ்தகருணே நிருத்தத்வத்ரோஹா நிருபதி சுதநீதிம் நஜஹதி அப்படின்னு. நிருபதி சுதநீதிம் அப்படின்னு சொல்லும்பொழுது நிருபதி அப்படின்னா ராஜா, சுதன புத்திரன், ராஜபுத்திரன் நீதி நியாயம், ராஜபுத்திர நியாயத்தாலே அப்படின்னு எடுக்கிறேன். எப்படி ஒரு ராஜா அவன் வந்து ஊர்ல எல்லாருக்கும் தண்டனை கொடுத்துருவான், பண்ண தப்புக்கெல்லாம் இவனுக்கு இந்த தண்டனை தூக்கு தண்டனைன்னு கொடுத்துருவான். தன்னுடைய பையன் ஒரு பெரிய தப்பு பண்றான்னு ஒரு பெரிய சபை வந்துருச்சுன்னா அப்ப தண்டனை ராஜான்றவர் தண்டனை கொடுத்தேதான் ஆகணும், ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆனா அந்த தண்டனையை கொஞ்சம் குறைச்சு கொடுப்பான், ராஜா பையனால நேரையும் கொடுக்க முடியாது, அப்ப என்ன பண்றது ஏதோ ஒரு சின்ன தண்டனை 3 வருஷம் ஜெயில இருக்கணும் அப்படின்ற ஒரு சின்ன தண்டனையை கொடுத்துரு. அந்த மாதிரி ராஜபுத்திர நியாயத்தாலன் எப்ப நம்ம பரநியாசம் பண்ணிட்டோமோ நம்ம பகவானுடைய குழந்தை அப்படின்னு ஆயிடுச்சு. அப்போ பகவான் என்ன பண்ணுவார்னா அப்ப அவனுக்கு பண்ண தண்டனை தண்டனை கொடுத்துதான் ஆகணும், இல்லன்னு வச்சுக்கோங்களேன் நம்ம திருப்பி திருப்பி தண்டனை அதான் அதான் சரணாகதி பண்ணிட்டோமே இனிமேல் நமக்கு என்ன அப்படின்னு இருப்போம். அந்த மாதிரி இருக்கக்கூடாது, அப்படி இருப்போம் இருந்துருவோம். அதனால அந்த சின்ன தண்டனையை கொடுத்து நம்மளை திருத்தணும் அப்படின்றதுக்காக தான் ராஜபுத்திர நியாயத்தாலே நீங்க எடுக்கிற விவித்சாவே தாலி. நம்ம வந்து ஆசையெல்லாம் விட்டு விகம பரிசுத்தே பிஹிருதயே அப்படின்னு பெருமாளுக்கு நம்ம வந்து பட்டு பிரத்யாகார அப்படின்னு எடுக்கிறது, நம்ம ஆசையெல்லாம் விட்டு அதுக்கப்புறம் பெருமாளுக்கு நம்ம சரணாகதி பண்றோம். அது ஒரு பக்கம் ஆசையெல்லாம் விட்டா கூட அதுக்கப்புறமும் நம்ம வந்து என்னன்னா எல்லா இந்திரியங்களும் அடக்கினா மட்டும் மோட்சம் கிடையாது, இந்திரியங்களை அடக்கினதுக்கு அப்புறம் பக்தியோகம் பண்ணணும், அதுல அதுல வந்து முதல் அங்கம் தான் அது பக்தியோகம் பண்றது. அப்ப பட்டு பிரத்யாகார யம நியம ஆசனம் பிராணாயாமம்லாம் இருக்கு. பிராணாயாமம்லாம் பார்த்தோன்னா நம்ம மூச்சையே அடக்கிட்டு ரொம்ப நாளாக இருக்கணும். பிரத்யாகாரம் அப்படின்னா இந்திரியங்கள் எல்லாம் பிடிச்சி எதையும் எதை பத்தியும் யோசிக்காம எல்லாமே பகவத் தியானத்துல இருக்கிறது. அப்பேற்பட்ட பல தபசு மாதிரி அது பக்தியோகம், அந்த மாதிரி எல்லாம் பண்ணாதான் மோட்சம். ஆனா பெருமாளுடைய எப்பேற்பட்ட அனுகிரகம் பாருங்கோ, நமந்தஸ்துவா நாராயண சிகரி கூட்டஸ்தருடைய நாராயண சிகரி அப்படிங்கும் பொழுது நாராயணாதிரியில இருக்கிற திருவேங்கடமுடியானுடைய கூட்டஸ்தரான கருணையே தயாதேவியே உம்மால என்னன்னா நம் எங்களால எதுவுமே முடியலன்னு சரணாகதி தான் பண்ணும். என்னதான் எல்லா ஆசைகளும் விட்டாலும் இந்திரியங்கள் அடக்க முடியல, ஆனா பெருசா பிரத்யாகாரம் மாதிரி யமனியம் ஆசனம் எல்லாம் எங்களால பண்ண முடியல, ஆனாலும் உம்முடைய கருணையால பிரபத்தி பண்ணும். அதுக்கப்புறம் பிரபத்திக்கு அப்புறம் என்னன்னா ராஜபுத்திர நியாயத்தை வைத்து கொண்டு எனக்கு பெரிய பெரிய தண்டனைகளும் சின்ன சின்ன தண்டனை ஆக்கிடுறேர் அப்படின்றது சுவாமி தேசிகன் இங்க எடுத்து அற்புதமாக இங்க சொல்ற. அதுதான் ராஜா நம்ம சொல்றோம் இல்லையா, அந்த ராஜா புத்திரனை வந்து எப்படி அடிக்க மாட்டானோ அந்த மாதிரி பகவானும் தண்டனை கொடுப்பேர், ஆனா அந்த தண்டனை அவனை வந்து திருத்தும் அப்படின்றது தான் இங்க சுவாமி தேசிகன் இங்க சொல்ற. அப்படி இதுக்கு அடுத்தது சொல்றேர் பெருமாள் எப்பேற்பட்டவர் அப்படின்னு அவருடைய அந்த ஆப்போசிட்டான குணத்தை சொல்றார். அவர் வந்து அனன்யாதீனசன் பவதி பரதந்திர பிரணமதாம் கிருபே சர்வ திருஷ்டுவா நகணயதி தேஷாமுபகிருதிம் பதிஸ்வத் பாரார்த்தம் பிரதயதி விஷக்ஷ்மாதரபதி வியவஸ்தா வையாத்தியாதிதி விகடயந்தி விஹரசி அப்படின்னு பகவான் வந்து அனன்யாதீனசன் அப்படின்னு அவன் அனன்யாதீனன், அவன் வந்து யாருக்கும் எல்லாருக்கும் அவன்தான் சர்வலோக நியாமகன், எல்லாருமே நம்பதான் அவனுக்கு வந்து கைங்கரியம் பண்ணணுமே தவிர அவன் யார் சொல்ல பேச்சும் கேட்கணும் என்று அவசியம் இல்லை. ஆனா சரணாகத்தின்னு பண்ணிட்டு அவன் என்ன ஆகிறாருன்னா அவர் பரதந்திரனாயிருக்கிறான். அப்படி அனன்யாதீனமானவன் அவர் போய் இன்னொருத்தர்கிட்ட இருக்கணும்னு இல்ல, ஆனா யார் ஒருத்தர் சரணாகதி பண்ணாலும் அவளுக்கு நம்ம வந்து அவளை ரட்சிக்கணும் அவ ரட்சிக்கணும் அப்படின்னு அவ சொல்றது கேட்கும்படியாக பரதந்திரனாக ஆகிடுது அப்படின்னு இந்த இடத்துல பெருமாள் உடைய உண்மையான எப்பேற்பட்ட விசேஷம். ஆனா அந்த சரணாகதி பண்ணவுன்னு அவர் எப்படி ஆயிடுறாரு அப்படின்றத இங்க ஆச்சரியமா சொல்றாரு. கிருபே சர்வ திருஷ்டுவா, அவர் வந்து சர்வஜன், அவருக்கு வந்து எப்பேற்பட்டவர் பகவான் சர்வஜன், அவருக்கு சர்வமும் தெரியும். ஆனா நகனயத்து தேஷாம் அபகிருத்தியும், ஆனா நம்ம பண்ற பாவங்கள் எல்லாம் அவர் கண்ணுக்கு தெரியலையா, தெரியலன்னா என்னன்னா தெரியாத மாதிரி விட்டுட்டு சரி என்ன பண்றது நம்ம குழந்தை அப்படின்னு நம்ம குழந்தை பெரிய தப்பு பண்றோம்னு தெரியுது, அம்மா வந்து அப்பா வந்து பாக்குறா குழந்தை தப்பு பண்றான்னு தெரியுது, அம்மா என்ன சொல்றா இல்ல இவன் மட்டுமா எல்லா குழந்தையும் அப்படிதான் பண்றது அவ்வளவுதான் விட்டுடலாமே அப்படின்னு தயாதேவி வந்து பெருமாள் கிட்ட அந்த மாதிரி சொல்லி எல்லாரும் பண்றது தானே யார்தான் இப்ப தப்பு பண்ணல அதனால இவனை விட்டுரும் அப்படின்னு அவர் சர்வஜ்ஞனாக இருந்தாலும் எந்தெந்த தண்டனைக்கு எப்பேற்பட்ட எந்தெந்த பாவத்துக்கு எப்பேற்பட்ட தண்டனை கொடுக்கணும்னு தெரிஞ்சிருந்தாலும் ஆனாலும் அதை கண்டுக்காத மாதிரி விட்டுறாரு அப்படின்னு அந்த சரணாகதி பண்ணவாளுக்கு அப்படின்றது இங்க எடுத்து கொடுக்கிறார். முதல்ல சொல்லும் பொழுது அவர் அனன்யாதீனசன், அவர் வந்து சுதந்திரன், அவருக்கு இன்னொருத்தர் வந்து நியாமகம் பண்ணணும் அவசியம் இல்லை, அவர் தான் சர்வலோக நியாமகன். ஆனா அவ பக்த பராதீனாக பக்தர் சொல்றத அவர் கேட்கிறார். அது நம்ம யதோக்தக்காரி பெருமாளிடமே பார்க்கலாம். திருமிசி ஆழ்வார், திருமிசி ஆழ்வார் அற்புதமான ஆழ்வார், அவருடைய சிஷ்யர் ஒருத்தர் இருந்தார். அந்த திருமிசி ஆழ்வார் சன்னதியில டெய்லி ஒரு பாட்டி வந்து கோலம் போடுவாளாம். அந்த ராஜாவுக்கு மனைவியா இருந்தா, மூணு மனைவி, அந்த பெரிய மனைவி ரொம்ப வயசானவுன்னு அந்த ராஜா விட்டுட்டான், வயசாயிடுத்து கழுவி ஆயிட்டா அப்படின்றதுனால அவ மேல பாசத்தை காட்டல. அதுக்கப்புறம் அந்த மனைவி வந்து என்ன பண்ணா பெருமாளுக்கு கைக்கரியம் பண்ண ஆரம்பிச்சா இந்த ஆழ்வார் இருக்கிற இடத்த பார்த்து டெய்லி கோலம் போடுவா. அதை போடுறத பார்த்து அவ கேட்காமலே போடுறாளேன்னு ஒரு சிஷ்யரை நினைச்சு யாரு அப்படின்னு கேட்டுன்னு சொன்னா இந்த அம்மா தான் பண்றா அப்படின்னு ஒன்னு. கைங்கரியத்துக்கு ஆழ்வார் என்ன பண்றாரு, அவர் யோக பலம் உண்டு அவருக்கு, அவர் யுவத்தியா ஆக்கிறாராம். அப்படி ஆச்சரியமா திருப்பியும் பின் முன்னாடி என்ன அழகா இருந்தாலும் அதே மாதிரி ராஜா திருப்பி அந்த ராணியை பார்த்தவொன்னு இவ்வளவு அழகாயிட்டாருன்னா திருப்பி கூட்டு உனக்கு எப்படி நீ இவ்வளவு யுவாவான எனக்குமே அதே மாதிரி ஆகணுமே அப்படின்னு ஆசை அப்படின்னா. அப்போ அவர் வந்து போய் அவர் சிஷ்யர்கிட்ட கேட்டாராம், எப்படியோ உங்க குரு வந்து ஒரு மந்திரம் வச்சிருக்கிறாமே என்னையும் யுவாவாக்காக்கு அப்படின்னு. அவர் சொன்னாராம், எங்க ஆச்சாரியன் அதெல்லாம் பண்றது இல்ல, ஏதோ பக்திக்கு அந்த அம்மா பண்ண கைங்கரியத்துக்கு அவர் பண்ணியரே தவிர சும்மா சும்மா ராஜாக்கு வரவாளுக்கு எல்லாம் போறவாளுக்கு எல்லாம் அவர் பண்ண மாட்டார், அவர் பெருமாளை தவிர வேற யாருக்குமே எதுவுமே இது பண்ண மாட்டார், பெருமாள் கைங்கரியம் தான் அவருக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ராஜா கோவம் வந்துருச்சு, என்னடா என்னையே எதிர்த்து பேசுறியா, நீ இந்த ஊரை விட்டே போ அப்படின்னு. அவர் காஞ்சிபுரத்துல இருக்கு. சரி அப்படின்ட்டு அந்த பையன் என்ன பண்ணா, சரி நம்மள ராஜாவை ஒதுக்கினவுன்னு ஊரை விட்டு ஒதுக்கணும்னு என்ன பண்றது அப்படின்னு கிளம்பினாராம். அப்ப திருமிசி ஆழ்வார் பண்ணிடறாம், சரி சிஷ்யன் இல்லாம இடம் எனக்கு என்ன, நானும் பின்னாடியே வந்துடுறேன் அப்படின்னாராம். பின்னாடி எத்தோக்தக்காரி பெருமாள் சயனிச்சுட்டு இருக்கு ஆதிசேஷன்ல. நானே கிளம்புறேனே உமக்கு இங்க என்ன வேலை அப்படின்னு, நானே கிளம்புறேன் உமக்கு என்ன வேலை, உங்களுடைய பாம்பு அந்த ஆதிசேஷனை பாய் மாதிரி படிச்சுன்னு என் பின்னாடி எடுத்துட்டு வந்துடும் அப்படின்னா. உடனே பெருமாள் அப்படியே எழுந்தேராம், அந்த ஆதிசேஷனை மடிச்சு தன் கையில வச்சுட்டு ஆழ்வார் எங்க போறாரோ பின்னாடியே போனாலும், பக்கத்துல காஞ்சிபுரம் பின்னாடி இன்னைக்கும் ஓர் இருக்கை அப்படின்னு ஒரு ஊர் இருக்கு. ஓர் இருக்கைனா ஒரு நாள் பெருமாள் அங்க இருந்தார், அன்னைக்கு ராத்திரி போய் பெருமாள் அங்க இருந்தார் இவாளோட. உடனே ராஜா ராத்திரி ஆனவுன்னு ரொம்ப பயந்துட்டே, பெருமாளே கிளம்பிட்டேன்னு அந்த கிராமத்துல அந்த ஊர்ல இன்னும் என்ன இருக்கும், அப்போ ஒரே பயந்துட்டு எல்லாரும் சொல்றாலும் எப்படி அபச்சாரம் பண்ணே ஒரு பக்தன் கிட்ட அப்படின்னு சொன்னவன, அவன் நேர ஓடி வந்து அவர் சிஷ்யனை வந்து நீர் திருப்பி இந்த ஊருக்கு வந்துடும், நான் ஏதோ தெரியாம பண்ணிட்டேன் அப்படின்னு சொன்னவுடனே அவர் வந்தேராம். ஆழ்வாரும் சரி நானும் அதான் சிஷ்யன் இங்க வர சொல்லிட்டேர்ல நானும் வரேன் அப்படின்னு வந்தேராம். அப்ப பெருமாள் திரும்பி நீரும் வாரும் அப்படின்னு திருப்பியும் கிளம்பி வந்துட்டாராம். அப்படி அந்த பெருமாள் எப்படி அவர் சுதந்திரன், அவர் தான் உலகத்துக்கே எல்லாருக்கும் நியாமகன், பிரம்மருத்ராதிகளுக்கே அவர் தான் நியாமகன். ஆனா அந்த பக்தர் அந்த ஆழ்வார் வாரும் அப்படின்னும் பொழுது பின்னாடி கிளம்பிட்டேர் அப்படின்னா, அதுதான் அனன்யாதீனசன் பவதி பரதந்திரன், அப்படி பக்தர்களுக்கு பரதந்திரனாகிறான் அப்படின்னு. கிருஷ்ணனுடைய சரித்திரத்தை எடுத்துட்டா எப்பேற்பட்டவர் கிருஷ்ணர், ஆனா தூது போறார். தூது போறதுன்றது அந்த காலத்துல ராஜா வந்து ராஜா மந்திரியை கூட தூதுக்கு அனுப்ப மாட்டான், நல்ல பேச்சு திறமை இருக்கிறவாள், ஆனா சாதாரணமானவா தான் அனுப்புவா. பெரிய ஆளை வந்து ராஜ்யசபையில இருக்க பெரிய ஆள தூதுக்கு அனுப்ப மாட்டான். ஆனா தர்மராஜருக்கு தர்மத்துக்காக கிருஷ்ணன் தூது போனேர். கிருஷ்ணன் தேரோட்டினேர் அப்படின்னா தேரோட்டுறதுன்றது கிடையாது. ஒரு இடத்துல பாகவதத்துல இது ஆச்சரியமாக எடுக்கிறார். எப்படின்னா அந்த அங்க வந்து பெரிய யுத்தம், இன்னைக்கு ராத்திரிக்குள்ளேயும் ஜெயத்ரதனை வந்து வதம் பண்ணணும் அப்படின்னு அர்ஜுனன் வந்து அன்னைக்கு ராத்திரிக்குள்ளே பண்ணணும், இல்லைன்னா தன்னுடைய பிராணத்தையே விட்டுறேன் அக்னியில இது பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டான். அப்ப யுத்தம் நடக்கிறது மத்தியானம் 2 மணி, ஆனாலும் அவனை பிடிக்க முடியல. ஜெயத்ரதன் எங்கேயோ பின்னாடி அவ ஒழிச்சு வச்சுட்டா ஃபுல்லா, அதுக்கு முன்னாடி 14 அக்ஷோகணி சைன்யங்கள் இருக்கு, இவாளால மொத்தம் தாண்டி போக முடியல. 2 மணி ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னன்னா அர்ஜுனனுக்கு பலம் இருக்கு, பகவானுக்கு பலம் இருக்கு, ஆனா அந்த குதிரைக்கு அந்த பலம் இருக்குமா, இருக்காது இல்லையா. கண்ணன் சொல்றா ஒரு க்ஷணம் நீ நிறுத்திதான் ஆகணும், அதுக்கெல்லாம் தீர்த்தம் வேணாமா அப்படிங்கிற, அதுக்கெல்லாம் சமயம் இல்லைன்றான் அர்ஜுனன். அப்படி கிடையாது, அது நீ இப்படியே விட்டுட்டேன்னா கொஞ்ச நாள் அது சோர்ந்து விழுந்துருச்சுன்னா நம்மளால பண்ண முடியாது, யுத்தம் பண்ண முடியாது, ஒரு க்ஷணம் நீ நிறுத்து அப்படிங்கிறது. அப்ப வந்து பூர்த்தியா சுத்தி பானத்தை போடுற, பானத்தை போட்ட உடனே அந்த இடத்துல கிருஷ்ணன் இறங்கி இன்னொன்னு ஒரு பானத்தை போட்டு அந்த இடத்துல தீர்த்தம் வர, அந்த இடத்துல அவர் காட்டுற தன்னுடைய குதிரைகள் எல்லாம் தடவி, ஒரு எப்படின்னா நான் உனக்கு வந்து தேர் ஓட்டுறதே பெரிய விஷயம்டா அர்ஜுனா, மத்ததெல்லாம் நீ பாத்துக்கோன்னு அவர் சொல்லல, அந்த குதிரைய ஃபுல்லா அதை தீர்த்தாமாட வச்சு அதுக்கு தீர்த்தம் கொடுத்து அதை தொடச்சி திருப்பியும் ரத்தத்தை எல்லாம் தொடச்சி அந்த அர்ஜுனன் மேல ஏறும்பொழுது என்னன்னா சாரதி கை மேல தன்னுடைய காலை வச்சு அந்த ரத்தத்து மேல ஏறணும். அப்ப கண்ணன் தன்னுடைய தோளை காட்டுறான், தோல் மேல கால் வச்சு அர்ஜுனன் ஏறுறான்னா சாரதியா அவர் சும்மா நடிக்கல, அவர் அப்படி சாரதி பண்ண வேண்டிய அத்தனையும் அவர் பண்ணேர்னா எப்பேற்பட்ட எம்பெருமான். அவர் சுதந்திரனா இருக்க வேண்டியவர் இப்படி பக்தனுக்காக பிரதந்திரனா இருக்கிறே அப்படின்றத ஆச்சரியமா. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா தயை அப்படின்றது தான் சுவாமி தேசிகன் அந்த முதல் இதுலயே அனன்யாதீனசன் பவதி பரதந்திர பிரணமதாம், அதே மாதிரி கிருபே சர்வத்ருஷ்டுவா சர்வஜ்ஞனான பகவான், அவருக்கு தெரியாத ஒரு இல்லை, ஆனா பக்தர்களுடைய பாபத்தை கண்டுக்காம விட்டுறாரு, சின்ன தண்டனையை கொடுத்து அவளை திருத்துதான் பாக்குறாரு. உண்மையிலேயே சாஸ்திரத்துல சொன்ன அத்தனை தண்டனையும் நமக்கு கொடுக்கணும்னா நம்மளால எவ்வளவோ கஷ்டம்தான் இருக்கும் அப்படின்னு. அப்பேற்பட்ட பதிஸ்வத் பாரார்த்தம் தயாதேவி, பதிஸ்வத் பதி அந்த தயாதேவி நாயக்கியா, அந்த நாயக்கனை அப்படி அதீனமா வச்சுட்டு இருக்காளாம், தன்னுடைய கட்டுப்பாட்டுல வச்சு நம்ம குழந்தைகள் நீர் வந்து இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது, நீர் அவ நீர் வந்து இந்த தண்டனை எல்லாம் கொடுக்கற நம்ம குழந்தைதானே அப்படின்னு சொல்லி விஷக்ஷ்மா தரபதிஹி அப்படின்னு பெருமாளை வந்து தன் கைக்குள்ளேயே வசமா வச்சிருக்கா அப்படின்னு. விவஸ்தா வையாத்தியாதிதி விகடயந்தி விஹரசி அப்படின்னு அப்பேற்பட்ட சுவாவமாக இருந்து பகவான் இருக்கேர் அப்படின்றது இங்க ஆச்சரியமா சுவாமி தேசிகன் இது சொல்றேர். இதுக்கு வந்து 3 உதாரணம் அடுத்த ஸ்லோகத்துல சொல்றேன். இங்க வந்து இப்படி பெருமாள் அப்படி பரதந்திரனா இருக்கேரே பக்தாளுக்கு அப்படின்னா, அபாம் பத்யுஸ் சத்ருன் நசகன முனேர் தர்மனிகலம் கிருபே காக்கஸ்தைகம் ஹிதமிதி ஹினஸ்தஸ்மினம் விலீன சுவாதந்திரியோ ரிஷகிரி பதிஸ்வத்ருதிபிஹி ரிசத்யேவம் தேவோ ஜனித சுகதிம் தண்டனகதிம் அப்படின்னு. அபாம்பத்யு சத்ருன் அப்படின்னு முதல் முதல்ல இங்க ராமாயணத்துல உதாரணம் எடுக்கிறார். சமுத்திரராஜன், சமுத்திரத்தை தாண்டி இங்க வானரர்கள்லாம் இருக்கா ராமரோட, லங்கைக்கு போகணும், சமுத்திரத்தை தாண்டி போகணும், சமுத்திரத்தினுடைய அலைகள் ரொம்ப பெருசா இருக்கு, அலைகள் அடங்குமா அப்படின்னு பாக்குறோம் அப்படிங்கும் பொழுது விபீஷணன் அப்பதான் ராமர் கிட்ட வந்து சரணாகதி பண்ணார். அவருக்கு சரணாகதி பண்றதுல பெரிய சரணாகதி தர்மம் வந்து அவருக்கு வசதி அப்படின்னு ராமர்கிட்டயே சொல்ற நீர்வனா சமுத்திரராஜனுக்கு சரணாகதி பண்ணுமே அப்படிங்கிற யார் யார்கிட்ட சரணாகதி பண்ணணும், அது சரணாகதி சாஸ்திரமே சொல்றது, அதனாலதான் அது பலிக்கல. அந்த இடத்துல சரணாகதி யார் பண்ணணும்னா பெரிய நம்மளுடைய அதிகமா, இப்ப நமக்கு பைசா வேணும்னா நம்மளோட அதிக பைசா இருக்கவங்கிட்டதான் நம்ம போய் கேட்க முடியும். அப்போ பகவான் அவருக்கு யாருக்கிட்ட, அவருக்கு யாருக்கிட்ட சரணாகதி அவருக்கு பண்ணணும்ன்ற அவசியமே கிடையாது, அவர் போய் இந்த சமுத்திரராஜன் கிட்ட பண்றதுதான். விபீஷணன் சொன்னாங்கிற ஒரே வார்த்தைக்காக அவர் பண்றாரு சரணாகதி. அதுக்கப்புறம் மூணு நாள் இருந்து பார்த்தாரு, ஆனா அந்த இடத்துல சமுத்திரராஜன் அடங்கவே இல்லை. அப்ப உடனே பெருமை நீரா நீர் என்கிட்ட இப்படி சொல்லலாமான்னு ஓடி வந்து வந்து திருவடியில உழவானாமா, ஆனா அவன் அகங்காரமா இருந்துட்டான். ஏன்னா சில பேருக்கு என்னன்னா நம்ம போய் கெஞ்சிட்டோம், நம்ம வந்து ஏதோ நல்ல மனசுல நம்மளால நமக்கே முடியும், ஒருத்தகிட்ட போய் கெஞ்சினா வேணும்ட்டே அவன் வந்து இன்னும் இழுத்தடிப்பான். அந்த மாதிரி அவன் இழுத்தடிச்சிட்டான். அப்ப பெருமாளுக்கு ரொம்ப கோபம் வந்துருச்சு. இப்ப சமுத்திரத்தையே நான் வத்தடிச்சிடுறேன், சாகரம் சோஷயிஷ்யாமிங்கிற ஒரு புட்டு ஜலம் இல்லாம இந்த சமுத்திரத்தை நான் இன்னைக்கு வந்து வத்தடிக்க போறேன், லக்ஷ்மணா வில்லம்பு எடுத்துட்டு வா அப்படிங்கிறார். லக்ஷ்மணனுக்கு தெரியும் இது பெருமாளால பண்ண முடியும் அப்படின்னு. லக்ஷ்மணரும் வேண்டாம் வேண்டாம்னு சொல்றாரு, ஆனாலும் பெருமாள் வந்து என்கிட்ட இப்படி பண்றான் பார் அப்படின்னு அந்த அந்த பானம் எடுத்து பிரயோகம் பண்ற சமயத்துல சமுத்திரராஜன் ஓடி வந்து தன்னுடைய திருவடியில உயிர் சரணாகதி பண்றாராம், நான் பண்ணது ரொம்ப தப்பு தப்பாயிடுத்து அப்படின்னு. அப்ப சரணாகதி பண்ண உடனே பகவானுடைய அப்படியே எல்லாம் அவருடைய மனசு மாறிடுது. மனசு மாறின உடனே அவர் அந்த சரணாகதியை ஏத்துக்கிறார், சந்தோஷப்படுறார், இப்பயாவது நீ மாறினியே அப்படின்னு. ஆனா ஒரு பானம் எடுத்து அதுக்கு மந்திரத்தை சொல்லி எப்போ வந்து பிரயோகம் பண்ண ஆரம்பிச்சிட்டாலும் அதுக்கப்புறம் அது பிரயோகம் பண்ணியேதான் ஆகணும். இப்ப இவன் வந்து சரணாகதி பண்ணான். அப்போ பெருமாள் என்ன பண்றாருன்னா அப்பயே அந்த பானத்தை வேற யாருக்கிட்டயாவது வீசினால, ஆனா சமுத்திரராஜன் கிட்ட பெருமாள் கேட்கிறாராம், ராமன் கேட்கிறாராம், அப்பா இப்ப நான் என்ன பண்றது, இந்த பானத்தை நான் வந்து மந்திரத்தை உச்சாரம் பண்ணிட்டேனே, இப்ப பிரயோகம் பண்ணணுமே, இப்ப நான் என்ன பண்றது அப்படின்னு. அப்ப எப்பேற்பட்டவர் அவனுக்கு பயந்து ஓடி வந்து தான் திருவடியில வந்து விழுந்தார். அவன் கிட்ட இவர் கேட்க ஆரம்பிச்சிட்டார், அதான் அப்பாம் பத்யு சத்ருன். அப்ப சமுத்திரராஜன் சொன்னானா, இந்த கடல்ல இருந்து அந்த பக்கம் எனக்கு நிறைய சத்துருக்கள் இருக்கா, அந்த சத்துருக்கள் பக்கமா வீசும் அப்படின்னா. அவர் அதே மாதிரி அவர் சத்துருக்கள் பக்கமா வீசினாராம். எப்பேற்பட்ட வரம் பாருங்க, இவர் சரணாகதி பண்ணா தனக்கு லாபம் இல்ல, இப்ப என்னாச்சுன்னா தன்னுடைய சத்துருக்களுக்கு இப்ப தன் மேல உழ வேண்டிய பானம் சரணாகதி பண்ணதுனால தன் சத்துருக்களுக்கு போயிடுது அப்படின்னு. அப்புறம் சத்ரு நசகன முனேர் தர்மணிகளம் அப்படின்னு அதே ராமாவதாரத்துல பரசுராமர், ராமர் வந்து சிவதனுஷ பங்கம் பண்ணி சீதாதேவியை கல்யாணம் பண்ணிக்கிறார். உடனே பரசுராமருக்கு ஒரு அகங்காரம், விஷ்ணு தனுஷ் இங்க இருக்கு, இவர் என்னவோ சிவதனுஷ உடைச்சிட்டார் அப்படின்னு பெருமையா இருக்கிறே, இந்த விஷ்ணு தனுஷ நீர் எடுத்து பாரும் அப்படின்னு பரசுராமர் வந்து ராமர்கிட்ட அதை கொடுக்க, ராமர் அதை எடுத்த விதத்தையே பார்த்தார், அதை எடுத்து அப்படி நிக்க வச்சு அந்த பிரயோகம் பண்ற அந்த அழகியே பார்த்து அப்பதான் பரசுராமருக்கு வந்துதான் தன் மனசுல பட்டுதான் இது யாரோ கிடையாது, இந்த விஷ்ணு தனுஷ இந்த மாதிரி எடுக்கக்கூடியவா சாக்ஷாத் ஸ்ரீமன் நாராயணனே அப்படின்னு சொல்லி அந்த இடத்திலேயே அவர் வந்து அந்த பிரதட்சிணம் பண்ணி பெருமாளை அங்க வந்து சேவிச்சு சரணாகதி பண்ணிட்டாராம். அப்போ நம்ம கேட்கலாம், பரசுராம அவதாரமும் பகவானுடைய அவதாரம் தானே அப்படின்னு. பரசுராமர் வந்து அம்சம், கொஞ்ச நாளைக்கு அம்சம், அந்த பெருமாள் பரசுராமர் ஹிருதயத்துல இருந்தே அதுக்கப்புறம் இந்த ராமாவதாரம்லாம் இருக்கும்போது அது வந்து ஆவேச அவதாரம்னு சொல்லுவாங்க, அது வந்து இது பூர்ண அவதாரம் கிடையாது ராமர் போல. அப்ப ராமர் வந்து இப்ப பரசுராமர்கிட்டயே கேட்கிறாராம், இப்ப இந்த தனுஷ நான் எடுத்துட்டேனே பிரயோகம் பண்ணணுமே என்ன பண்றது அப்படின்னு. அப்ப பரசுராமர் சொன்னாராம், தான் பண்ண புண்ணியத்தை எல்லாம் எடுத்துருங்கோ அப்படின்னாரு. ஏன்னா புண்ணிய பாவம், புண்ணியமும் இருந்தாலும் நம்ம சொர்க்கத்துக்கு தான் போவோம், மோட்சம் கிடையாதுனால நான் இத்தனை ஜென்மாவா பண்ண புண்ணியங்கள் இத்தனையும் அதுல இருந்து எடுத்துருங்க அப்படின்னு. அதை பெருமாள் அவா கிட்ட கேட்கிறார் அப்படின்றதுதான் அந்த இவர் போய் நம்ம கிட்ட கேட்கணுமா. அப்போ அந்த சரணாகதி பண்ண உடனே அந்த பக்தன் கிட்ட கேட்டு அவ என்ன சொல்றாலோ அதை பண்றேருங்கும் போது அது எப்பேற்பட்ட ஆச்சரியமான ஒரு விஷயம். கிருபே காக்கஸ்தைகம் காக்காசுரன் எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணான், சீதாதேவி மார்பு குத்தி ரத்தம் வந்தது, தாயார் மகாலட்சுமி அகில ஜெகன் மாத்திரம் அஸ்மன் மாத்திரம் அப்படின்னு பாஷக, அகில ஜெகத்துக்கே மாத்திரம் அப்பேற்பட்ட அம்மா, நமக்கு எல்லாம் லோகமாதா, அப்பேற்பட்ட பாவத்தை பண்ணாவும். பெருமாள் பார்த்து புள்ளையே எடுத்து பிரம்மாஸ்திரமா போட்டார், அங்க எங்கேயும் போலாம் போயிட்டு அங்க இந்திரன் கிட்ட போனா இந்திரன் கடவுள் சாத்திட்டான், அப்பா உன்னால எனக்கு கஷ்டம் வரும்னா, அப்புறம் சிவபெருமான் கிட்ட போனா பிரம்மா கிட்ட போனா எல்லாருமே வந்து உன்னை யாரும் என்ன எங்களால எல்லாம் ரட்சிக்க முடியாது, யாருக்கிட்ட நீ அபச்சாரம் பண்ணியோ அவ கிட்டயே போய் சரணாகதி பண்ணுன உடனே இழைத்து விழும் காகும்போல் அப்படின்னு அங்கேயும் இங்கேயும் விழுந்து நேர போய் பெருமாளுடைய திருவடியில விழுந்தான். திருவடி பக்கம் கூட அவன் தலையை வைக்கணும்னு அவனுக்கு தெரியல, கால நேரம் பெருமாள் கிட்ட நீட்டின்னு அவன் போய் சரணாகதி பண்ணான். ஆனா தாயார் தான் அவனை திருப்பி விடுறான். அப்போ அந்த பிரம்மாஸ்திரம் அந்த புல்லை எடுத்து பிரயோகம் பண்ணிட்டாரு இல்லையா, அப்ப பிரயோகம் பண்ண பிரம்மாஸ்திரத்தை இப்ப என்ன பண்றது, அதை வந்து நம்ம இது பண்ண முடியாது. அப்ப அந்த காக்காசுரன் கிட்டயே பகவான் கேக்குறவன், எப்பேற்பட்ட அபச்சாரம் பண்ணாலும் சரணாகதியோட இது பாரு, இப்ப நான் என்ன பண்றது அப்படிங்கிறாங்க. உடனே என்ன பண்ணான்னா அவனுடைய ஒரு கண் எடுத்துடணும்ன்றான், அந்த ஒரு கண்ணு மட்டும் எடுத்துறான். ஏன்னா இப்பதான் அந்த தண்டனை நம்ம சொன்னோம் இல்லையா, அவனை இத்தனை நாய்க்கு வதம் பண்ணிருக்கணும், ஆனா அவர் ஒரு கண்ணை தான் எடுத்தார். ஏன் ஒரு கண்ணு எடுத்தார், எடுக்காமயே இருக்கலாமே அப்படின்னு கேட்கலாம். ஆனா ஒரு ஸ்திரீ கிட்ட அதர்மம் பண்ணவன் அது திருப்பி திருப்பி நம்ம விட்டுட்டானா என்னன்னா திருப்பி திருப்பி அவ பண்ண ஆரம்பிச்சிருவா. தண்டனைகள் இருக்கணும், தண்டனையே இல்லாம நம்ம எல்லாரையும் மாத்திட முடியாது. அந்த தண்டனை அந்த மாதிரி அந்த ஒரு கண்ணு போச்சு இல்லையா, இதுக்கப்புறம் எந்த ஸ்திரீயை பார்த்தாலும் அவனுக்கு தோணணும் இந்த கண்ணு நமக்கு போச்சே இனிமேல் நம்ம இதை பண்ணக்கூடாது அப்படின்னு. அப்ப அவனை நல்வழியில செல்லதான் அந்த ஒரு சின்ன தண்டனையே தவிர அவனை நிஜமாவே அடிக்கணும் அப்படின்னு கிடையாது அப்படின்னு. அப்படி அப்படி விலீன சுவாதந்திரியம் சுவாதந்திரியம் உள்ள பகவான் அப்படியேற்பட்டவர், அவர் வந்து பக்த பராதீனாக இருக்கார் அப்படின்னு அற்புதமாக இந்த மூணு உதாரணத்தை எடுத்து அதுக்கு அவர் காரணம் என்ன அப்படின்னு சொன்னா அதுக்கு தயாதேவிதான் காரணம். திசத்தேவம் தேவோ ஜனித சுகத்தின் தண்டனகத்தின் அப்படின்னு அந்த தண்டனையும் சுகதி சுகத்தியாக அவன் சத்மார்க்கத்துல செல்ல அவன் நல்ல வழியில போகிறதுக்கு தான் அந்த தண்டனையே தவிர அது தண்டனை கிடையாது. ஒரு அம்மா அப்பா ஒரு குழந்தைய போட்டு அடிக்கிறான்னா தண்டனை கொடுக்கறான்னு அர்த்தம் கிடையாது. அது என்னன்னா அவன் நல்வழியில வரணும் அப்படின்னு. இதுக்கு ஆச்சரியமான உதாரணம் பெரியவா என்ன எடுக்கிறான்னா, ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு நம்ம ஆபரேஷன் சர்ஜரி போனா டாக்டர் என்ன பண்றா, கத்தி எடுத்து அதை கட் பண்றா, சர்ஜரி பண்றா. அப்ப கத்தியால நம்மள கட் பண்றா இல்லையா, அது தண்டனைன்னு சொல்லுவாளா? சர்ஜரி பண்ணலன்னா நம்ம உயிர் பிழைக்க முடியாது. இதே சாதாரணமா ஒருத்தர் நம்மளை குத்தணும்னு வந்து கத்தியால குத்தினா அதுதான் தண்டனையே தவிர, ஒரு டாக்டர் பண்ற சர்ஜரி அந்த கத்தி நம்ம மேல பண்றது ஒரு தண்டனையே கிடையாது, அது நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான் அப்படின்னு. அந்த மாதிரி பகவான் கொடுக்கிற தண்டனைகள் நம்மளை ரட்சிக்கிறதுக்கு தான். இது ஆச்சரியமா மகாபாரத ஆரம்பத்துல வரும். குந்தி தேவி வந்து கிருஷ்ணனை பார்த்து தர்மராஜா எல்லாரையும் எல்லாம் பாண்டவா ஜெயிச்ச உடனே ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்றார். அதுக்கப்புறம் திரும்பி போற சமயத்துல குந்தி வந்து கிருஷ்ண வந்து பாக்குறா. குந்தி முதல்ல கிருஷ்ணனை சேவிக்கிறா. கண்ணன் கீழே இறங்கி தேர்ல இருந்து, அத்தை நீ போய் என்ன சேவிக்கலாமா அப்படின்றா. அப்ப வந்து குந்தி சொல்றா, நீ வந்து உன்னை சேவிக்கலாமான்லாம் கேட்காதப்பா, நீ சாதாரணவன் கிடையாது, சர்வேஸ்வரன் எங்களுக்கு தெரியாதா அப்படின்றான். அப்ப கண்ணன் கேக்குறாரு, அத்தை நான் எல்லாருக்கும் அவாவாளுடைய ஆசைகளை நிறைவேற்றிட்டேன், பாண்டவாளுக்கு எல்லாருக்கும் அவளை ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நீ என்கிட்ட எதுவுமே கேட்கல, ஏன்னா சொந்த அத்தையாச்சே, கல்யாணம் பண்ணி கொடுக்கச்ச கூட வசுதேவர்லாம் ஜெயில இருந்தா. அப்போ நம்ம பார்த்து பொண்ணு கல்யாணம் பண்ணா அந்த சீர் எதுவுமே அவ குடுக்கலையா. அவ கண்ணன் சொல்றாரு, உனக்கு நாங்க எதுவுமே குடுக்கலையா அத்தை, நான் உனக்கு ஏதாவது குடுக்கறேன் நீ கேளு அப்படிங்கிறான். அப்ப குந்தி என்ன சொல்றேன்னா, எனக்கு கொஞ்சம் கஷ்டத்தை கொடுக்கட்டான், கஷ்டத்தை கூட இந்த ஜென்மத்துல யாருமே கஷ்டத்தை கொடுன்னு எத்தனையோ கோடி பக்தர்கள் வரா, எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்கறவாளே தவிர கஷ்டத்தை கொடுன்னு யாராவது கேட்டாலா அத்தை, ஏன் இந்த மாதிரி கேட்கற அப்படின்னு கண்ணன். அதுக்கு சொன்னாலாம், நான் சின்ன வயசுல இருந்தே கஷ்டப்பட்டு இருக்கேன் பர்த்தாச், நான் சின்ன வயசுலயே போயிட்டேன், குழந்தைகளை எரிக்கிற அவ வந்து குழந்தைகளை கொலை பண்ண போயிட்டா, பீமனுக்கு விஷம் வச்சா, அதுக்கப்புறம் பஞ்ச பாண்டவால ஒரே இது இடத்துல வச்சு எரிச்சா, அதுக்கப்புறம் அங்கேயும் தப்பிச்சுட்டு போனா ராஜ்யத்துல ராஜ்யத்தை வாங்கிண்டா, திரௌபதிக்கு ரொம்ப கஷ்டத்தை கொடுத்தா, 14 வருஷம் வனவாசத்துல இருந்தோம், அப்படி எவ்வளவோ கஷ்டம் தான் எனக்கு வருது, ஆனா நான் சந்தோஷமா இருக்கிற ஒரு நாள் கூட கிருஷ்ணா உன்னை நான் நினைக்கவே இல்லையே, ஒரு ஒரு சமயம் ஆபத்து வரும்பொழுது கிருஷ்ணா அப்படின்ற நீ வந்து என்ன ரட்சிக்கிற, எனக்கு பண்டவால நெருப்பேத்துறாலே என்ன கிருஷ்ணா அப்படின்ற நீ வந்து காப்பாத்துற. அப்ப திரௌபதி அங்க வந்தா கோவிந்தான்னு சொல்றான், நீ வந்து என்ன ரட்சிக்கிற. அப்ப எனக்கு என்னன்னா, எனக்கா உம்ம நினைக்கணும்னு தோணலையே, ஒரு ஒரு கஷ்டம் வரைச்சுதான் உம்முடைய ஸ்மரணை வருதே, அதனால நீ இந்த கஷ்டத்தையே கொடு அப்படின்னா. அப்ப கிருஷ்ணன் வந்து சிரிச்சுண்டே, அப்படிலாம் இல்ல, உனக்கு என்னுடைய ஸ்மரணை தானே, உனக்கு எப்பயுமே இருக்கும் அப்படின்னு சொல்லி, கஷ்டங்கள்லாம் எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிடுறான். அப்பேற்பட்ட தயை. இந்த உதாரணங்கள் இங்க சுவாமி தேசிகனே இந்த மூணு உதாரணங்கள் எடுத்து சொல்றேன். இதுக்கு அடுத்தது அடுத்த ஸ்லோகத்துல இன்னும் ஆச்சரியமான உதாரணங்கள், அது வந்து அடுத்த வாரம் பார்ப்போம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹ. Thank you.